श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लाकुम नमस्कारम। लीलाशकुन्तमिव मां स्वपदोपलब्ध्यै स्वैरं क्षिपन् दुरितपञ्जरतो गुणस्थम् तत्तादृशं कमपि गोपपुरी विहारिन् संतोषम् उल्ललय सागर संभवायाः। ஸ்ரீ தேகலீச ஸ்துதி 20வது பத்தியம், ரொம்ப அற்புதமான பத்தியம். தம்மை பகவான் காப்பாற்றி தன்னடி சோதிக்கு கொண்டு போவதில் ஒரு பயன் இருக்கிறது என்று காண்பிக்கிறார். அந்த பயன் என்னன்னு கேட்டால், மகாலட்சுமிக்கு மிகவும் அது உகப்பை கொடுக்கும். நமக்கு பிடிச்சவாளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினா அல்லது அவளுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தினா அது நமக்கு சந்தோஷம், இன்ஃபேக்ட் இன்னும் ஜாஸ்தியாக நமக்கு சந்தோஷம். நாம் குழந்தைகளுக்கு அல்லது நம்ம ரொம்ப விரும்புகிறவர்களுக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுக்கச்சு, அந்த பரிசை அடைஞ்சதுனால அவள் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்த்து நமக்கு இன்னும் ஒரு பூரிப்பு ஜாஸ்தியாகுது. அப்படி அழகாக சுவாமி சாதிக்கிறார், என்னை காப்பாற்றுவதனால் உம்முடைய தர்ம பத்னியினான பிராட்டிக்கு அவளுக்கு சந்தோஷமானது நிச்சயமாக அதிகமாகும், அதனால் நீர் எம்மை காப்பாற்ற வேண்டும் அழகாக பிரார்த்திக்கிறார். 19வதுல எப்படிப்பட்டவனாக அடியன் இருக்கின்றேன் என காப்பாற்றணும்னு சொன்னார். இந்த 20வதுல அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கலாம். இந்த அர்த்தம் என்ன சுவாரஸ்யம்னு கேட்டால், லீலா சகுந்தம்னு தன்னை சொல்லிக்கிறார். சகுந்தம்னா பறவை, சகுந்தா இவ தாவந்தி சகுந்தம்னு அழகாக ஷோடசாசத்துல பிரயோஜனப்படுத்திருக்கார். அந்த ரைமிங்காக குந்தம் குந்தத்தை சொல்லிச்சு சகுந்த. இப்போ லீலா சகுந்தம்னா விளையாட்டுக்காக வைத்து கொள்ளப்படக்கூடிய பறவை. சில பட்சிகளை நாம் ஒரு விஹாரத்துக்காக விளையாட்டுக்காக வளர்ப்பது வந்து லோகத்தில் பார்க்குறோம். அது மாதிரி தன்னை இங்கே மறுபடியும் ஊமைப்படுத்துகிறார். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, கட்டுண்டு கிடப்பது தான் ஜீவாத்மாவனுடைய சுபாவம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு நாம் அடிமையாக தான் இருக்கோம். மனசுக்கு எப்பயும் ஒரு ஆலம்பனம் தேவை. அது நிராலம்பனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மனசுன்றது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி இருக்கணும், ஞானமும் அதே மாதிரி தான், ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி இருக்கணும். அப்போ நாம் எப்படி இருக்கோம்னு கேட்டால், சுவாமி சாதிக்கிறார், பாபமாகிய கூண்டு. நாம் பண்ண பாப்பங்கள்லாம் நம்மளை ஒரு கூண்டில் போட்டு அடைச்சிருக்கு, இந்த சரீரம் வச்சுப்போம். அந்த சரீரத்துக்குள்ளேயும் நம்ம ஃப்ரீயாக உலவுறோம்னு கேட்டால் அதுவும் இல்லை, குணஸ்தம்னு போட்டுண்டார். ஒரு கயத்தால் காலை கட்டி போட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஸ்திதி நம்முடையது. இப்போ நம்மளை காப்பாற்றுறதுன்னு சொன்னால், பகவான் இந்த கூட்டை திறந்து கயத்தை ஊற்று விட்டுட்டான்னா நம்ம ஃப்ரீ ஆகிடுவோமா அப்படின்னு கேட்டால் நாம் ஃப்ரீ ஆக மாட்டோம். ஏன்னா நமக்கு ஞானமானது பூர்த்தியாக ஏற்படாததுனால மறுபடியும் அந்த கூட்டுக்கு வரக்கூடிய காரியத்தை பண்ணிகிட்டு இருப்போம். அது அழகாக பிரிவாக உரையில் காட்டச்சு, சிறை கடந்த ராஜகுமாரனை அபிஷேகத்துக்காக சிறையில் நின்றும் விடுவித்தால் சந்நிகிதர்களான சேட்டிமார்கள் பக்கம் கண்ணோட்டம் உண்டாகுமா போலேன்னு. அவனை சரி போனால் போகிறது, ஒரு ராஜகுமாரன் தப்பு பண்ணிட்டான், அவனை சிறையில் அடைச்சிட்டா சரி போனால் போகிறது, அவனை திருத்தி அவன் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ணலான்னு அவனை கூட்டிகிட்டு வாங்க ஜெயிலேருந்துன்னு சொல்லிச்சு. அந்த ஜெயிலேருந்து விடுவிச்ச நாளைக்கும் உடனே தப்பு பண்ணுறதுக்கு அவன் முற்படுறான. அந்த மாதிரி நாம் இருக்கோம். அதனால் சுவாமி சாதிக்கிறார், இங்கே இந்த கூண்டிலிருந்து திறக்கிறதுக்கு என்னென்னு கேட்டால், கூண்டோட அந்த விரஜா வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்கேருந்து உடனே க்ஷணம் கூட டைம் கொடுக்காமல் கிராஸ் ஓவர் பண்ணி மறுபடியும் வெம்பெருமானுடைய குணாதிசயங்கள் நம்மளை கட்டி போடணும். அதான் குணஸ்தம்னு. அந்த ரீதியில் அழகாக இங்கே சாதிச்சிருக்கார். மறுபடியும் என்னை உன்னுடைய குணத்தில் ஊன்றி இருப்பவனாக என்னை மாற்று, என்னை உன்னுடைய திருவடியில் சேர்த்துக்கொள்ளும். அப்படி பண்ண என்னாகும் கேட்டால், சாகர சம்பவாயாக சந்தோஷம் உள்ளலைய. சாகர சம்பவான்னு பிராட்டிக்கு திருநாமம். சாகர சம்பவாயாகன்றதார்த்தத்தை நம்ம தன்மயத்தில் பார்க்கலாம். இப்போ இதுல சம்போதன பதம் என்னன்னு கேட்டா கோபபுரி விஹாரின்னு. கோபபுரின்றது திருக்கோவலூர், தேன் சோலைகள் நிறைந்த திருக்கோவலூர்னு அழ்வாருடைய திருமங்கையாளுடைய பாசுரங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட தேன் சோலைகள்லாம் இருந்ததுன்னா அங்க வசிக்கக்கூடியவா அல்லது அந்த தேசத்துக்கு அதிபதியா இருக்கிறதா அடிக்கடி அந்த சோலைகள் உள்ள புகுந்து ஒரு சந்தோஷத்தை அடையிறதுன்றது இயல்பு. அதான் விஹாரின் அப்படின்னு போட்டுட்டார். விஹாரத்தை உடையவன் விஹாரின். அது இந்த இன்னும் பிரத்தியம் அது விஹாரன்னு சொன்னா விஹாரத்தை உடையவன் விஹாரின். கரத்தை உடையது கரின் என்ற ரீதியில அது போகும். அப்ப கோபபுரி விஹாரின்னு அப்படின்னு சொன்னா அந்த திருக்கோவிலூரில் ஒரு சந்தோஷத்தோடு இருப்பவனே அல்லது விஹாரம்னு வச்சிருந்தா கேளிக்கை, கேளிக்கைகளை புரிபவனேன்னு வச்சுக்கலாம். திருவிளையாடல்களை புரிபவனேன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். உள்ளலைய, உள்ளலையன்னு சொன்னா ஊத்து லலைய, அது காசல் வளர்க்கச்சைன்னு அர்த்தம். மேன்மேலும் வளரச்சை, உத்துன்ற உபசர்க்கத்துக்கு மேல அப்படின்னு அர்த்தம். உத்திஷ்டத்தில எழுந்து நிற்கிறான் அந்த அர்த்தம். உள்ளலைகின்றது இப்ப மத்தியம புருஷக இயக்க வச்சனம், நீ வளர செய்வாயாக. எதைன்னு கேட்ட சந்தோஷம், சந்தோஷத்தை தித்தியா பக்தி இயக்க வச்சனம், சந்தோஷத்தை வளரச்சை. யாருக்கு அப்படின்னு கேட்டா சாகர சம்பவா யாகா, சாகர சம்பவான்னு பிராட்டிக்கு திருநாமம். அது ஆகாராந்த ஸ்ரீலிங்க சப்தம் அது ரமா மாதிரி. அப்ப சாகர சம்பவா யாகான்றது ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். ரமா யாக, அவளுக்கு பெரிய பிராட்டிக்கு எப்படிப்பட்ட சந்தோஷம்னு கேட்டா தத்தாதுஷம் கமபி. ரெண்டு பதங்கள் போட்டுட்டார் சுவாரஸ்யமா. கமபின்ற பதத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். விவரிக்க முடியாத ஒரு விஷயத்தை சொல்லச்சு கமபி, காபி, காமபி அப்படி வரும் அது கிமபி. இப்போ கமப்பின்றது விலட்சணமான சந்தோஷத்தை வளரச்சை. எப்படிப்பட்ட சந்தோஷம் கேட்டால் தத் ஆதிஷம், தத் ஆதிஷம்னு சொன்னால் இது அவனுக்கு நிகர் அவன்தான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அது மாதிரி தத் ஆதிஷம். அந்த ஒரு எல்லைக்கு அடங்காத அல்லது விவரிக்க முடியாத ஓமை இல்லாத அதற்கு அதே ஓமையான சந்தோஷத்தை நீ ஏற்படுத்தி வளரச்சைன்னு தாற்பயம். இப்போ எப்படி அவளுக்கு சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்லிட்டு வரார் குணஸ்தம் மாம் ஸ்வைரம் க்ஷிபன்னு. குணஸ்தம் அப்படின்னு சொன்னால் அந்த குணன்ற பதத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. குணகாக்கு இந்த பிரகிருதி பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய மூன்று குணங்கள் சப்தரஜஸ்தமஸ் அல்லது நூல் கயிறு அது குணம். மேலும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் கவனம் எடுத்துன்னு போகலாத. இப்போ குணஸ்தம்க்கு என்னன்னு கேட்டால் பிரகிருத்தியினுடைய குணங்கள்னால கட்டப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு அர்த்தம். அல்லது இங்கே சகுந்தம்னு பறவையை குறிக்க போகிறதுனால அந்த பறவைகள்லாம் ஒரு கால்லையோ கயிற்றை கட்டி வச்சுருப்பாள். அப்படி அந்த கயிற்றினால் கட்டப்பட்ட மாம் என்னை குணஸ்தம், ஸ்தான்றது இருக்கக்கூடிய அர்த்தம். குணஸ்த குணஸ்தம் மாம், மாம்க்கு விசேஷனம். அதனால் குணஸ்தம் மாம் லீலா சகுந்தம் இவ, லீலான விளையாட்டு சகுந்தான அந்த பறவை பட்சி. அதே போல இதுவும் தித்தியாய பக்தி ஏகவச்சனம். இவன்ஸ்னா போல லீலா சகுந்தம் இவ ஸ்வபத உபலப்தியை. ஸ்வபதம் சொன்னால் உம்முடைய இடம், பரமபதம் தன்னடி சோதி. உபலப்தின்னு சொன்னால் பிராப்தம், உபலப்தி உபலப்தியைன்னு சொன்னால் சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம், அடைவதற்காக அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸ்வபதோபலப்தி, ஸ்வபத உபலப்தி, ஸ்வபதோபலப்தி இது சந்தி, குணசந்தி. இங்கே இருக்கக்கூடிய குணமானது டெக்னிக்கல் கிராமட்டிக்கல் இது அது. ஸ்வபத உபலப்தி சம்யாது, ஸ்வபத உபலப்தி ஸ்வபதோபலப்தி அடைவதற்காக. நான் எப்படி இருக்கேன்னு கேட்டால் துரித பஞ்சர, துரித பஞ்சர தக, துரிதம்னா பாபம், பஞ்சரம்னா கூடு. பஞ்சர தக, தகன்றது பஞ்சமி விபக்திக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ். இப்போ பஞ்சர தகன சொன்னால் கூட்டிலிருந்து, கூட்டிலிருந்து ஸ்வைரம் க்ஷிபன்னு. ஸ்வைரம்னு சொன்னால் இஷ்டப்படி, இஷ்டப்படி க்ஷிபன்னு சொன்னால் விடுவித்து. க்ஷிப்பு தாத்துக்கு எரிதல் அர்த்தம், தூக்கி போடுறது. க்ஷிப்பன்னு சொன்னால் சத்ரந்தம், எரிபவனாக அல்லது விடுவிப்பவனாக. என்ன பண்ணு கேட்டால் சாகர சம்பவாயாக தத்தாதிஷம் கமபி சந்தோஷம் உள்ளவைய, பெரிய விராட்டிக்கு ஒரு எல்லையில்லாத சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாகன்னு இங்கே அழகாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். ஒரு அத்வைத்தை பார்த்தோம்னா கோபபுரி விஹாரின்னு குணஸ்தம் மாம் லீலா சகுந்தம் இவ ஸ்வபத உபலப்தியை துரித பஞ்சரதா ஸ்வைரம் க்ஷிபன்னு சாகர சம்பவாயாக தத்தாதிஷம் கமபி சந்தோஷம் உள்ளலைய. கோபபுரி விஹாரின்னு திருக்கோவலூரில் அந்த திருவிளையாடல்களை புரிபவனே சம்போதன பதம் விஹாரின்னு சொன்னால் அது பிரதமா பக்தி ஏக வச்சனம். விஹாரின் அப்படிங்கிறது சம்போதன பதம். குணஸ்தம் இந்த மூன்று குணங்களுக்கு கட்டுப்பட்டவனாக அல்லது ஒரு கயிற்றால் கட்டுப்பட்டவனாக இருக்கக்கூடிய மாம் என்னை லீலா சகுந்தம் இவ விளையாட்டுக்காக வளர்க்கப்படக்கூடிய ஒரு பக்ஷி, அதே போல ஸ்வபத உபலப்தி உன்னுடைய ஸ்தானமாகிய அந்த பரமபதம் இருக்கு இல்லையா, அந்த பரமபதத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அல்லது அதை அடைவிப்பதற்காக துரித பஞ்சரதா பாபமாகிய கூட்டிலிருந்து தசில் சத்தியம் அதுக்கு பெயர். இந்த தக தகன்றது அதிலிருந்து கூட்டிலிருந்து ஸ்வைரம் கிப்பன்னு இஷ்டப்படி என்னை விடுவிப்பவனாக சாகர சம்பவாயாக பார்க்கடலில் தோன்றிய விராட்டி அவளுடைய அல்லது அவளுக்கு தத்தாதிரம் கமபி சந்தோஷம் உள்ளலைய. விவரிக்க முடியாத எல்லையில் அடங்காத ஒரு விரட்சணமான சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாகனு அழகா இங்க 20வது பத்தியத்துல நமக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகிறார் சுவாமி தேசிகன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. धन्यवादः।